Lights, camera, rolling, music. கண்ணால எனக்கு கொஞ்சம் நாட்டு பற்று அதிகம் ரொம்ப வெறுப்போம் நடுவில் இந்த கூச்சம் வந்து தலைக்கும் சேல கட்டும் உடம்பு சேவி வச்ச கரும்பு நீதா உச்ச வரம்பு அழகுக்கு பாதி கள்ள விஷயம் சேர்த்து செஞ்ச வசியம் நீதானே